தேனே தென் பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே. தேனே தென் பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே. மானே இளமானே நீதான் செந்தாமரை ஆரேராரோ நெற்றி மூன்றாம் பிறை தாரேலோ. தேனே தென் பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே. மானே இளமானே மாலை வெயில் வேளையில் மதுரை வரும் தென்றலே, ஆடி மாதம் வைகையில் ஆடி வரும் வெள்ளமே, நஞ்சை புஞ்சை நாளும் உண்டு நீயும் அதை ஆளலாம். மாமன் வீட்டு மயிலும் உண்டு மாலை கட்டி போடலாம். ராஜா நீதா நெஞ்சத்திலே நிற்கும் பிள்ளை, தேனே தென் பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே. பால் கொடுத்த நெஞ்சிலே ஈரம் இன்னும் காயலே, பால் மணத்தை பார்க்கிறேன் பிள்ளை உந்தன் வாயிலே. பாதை கொஞ்சம் மாறி போனால் பாசம் விட்டு போகுமா, தாழம் பூவை தூர வைத்தால் வாசம் விட்டு போகுமா. ராஜா நீதான் நான் எடுத்த முத்து பிள்ளை, தேனே தென் பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே. மானே இளமானே நீதான் செந்தாமரை நெற்றி மூன்றாம் பிறை தாலேலோ. தேனே தென் பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே. மானே இளமானே.